ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. ഓം അസ്മദ്ഗുരുഭ്യോ നമഃ. ഷടാരിയാണ് നമ്മാഴ്വാരെ എവർ കൊണ്ടാടവില്ലയോ അവർ തലയിലുള്ള നല്ല എഴുത്ത് ഇരുന്നാലും അത് കെട്ടതാ പോയിടും. 50-ാമത്തെ ശ്ലോകത്തില് സ്വന്നവർ ഇന്ത 54-ാമത്തെ ശ്ലോകത്തില് ഒരുവൻ തലയിലേ കെട്ട എഴുത്ത് ഇരുന്നാലും കൂടെ അവൻ പാതുകയെ സാധിച്ചു കൊണ്ടാനേയാനാൽ അവനുടെ அந்த கெட்ட எழுத்தும் நல்ல எழுத்தா போயிடும் அப்படின்னு சாதிச்சார். அதற்கு மேலே 85-ாவது ஸ்லோகமாக பூமிஸ்ருதீநாம் புவனஸ்ய தாத்ரி குணைரனந்தா விபுலா விபூத்யா സ്ഥിരാസ്വയം പാലയിതും ക്ഷമാനഃ സർവം സഹ ശൗരിപദാവനിത്വം. ശൗരി എമ്പെരുമാനുടേ പദാവനി തിരുവടികളെ രക്ഷിക്കും പാതുകളേ, ത്വം നീയാണവൾ, ശ്രുതീനാം വേദങ്ങൾക്ക് ഭൂമിഹി ഇരിപ്പിടമാക വിളങ്ങുകരായ്, ഭുവനസ്യ ഇന്ന ലോകത്തിക്ക്, താത്രി അന്ത ഉലകത്തെയെല്ലാം കാപ്പാറ്റുപവളാക നീ ഇരിക്കരായ്, ഗുണൈഹി ദയൈ മുതലാണ് ഉന്നുടയ കല്യാണ ഗുണങ്ങളിനാലേ, അനന്ത നീ എല്ലയില്ലാതവളാക ഇരിക്കരായ്, விபூத்யா உன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே, விபுலா மிகவும் பருத்து காணப்படுகிறாய், ஸ்வயம் சுரூபத்தினாலே, ஸ்திரா நல்ல விஷயங்களிலே மிக உறுதி உள்ளவளாக இருக்கிறாய், ந மனஹா அடியோங்களை பாலைத்தும் காப்பாற்றுவதற்காக க்ஷமா மிக தகுந்தவளாக இருக்கிறாய். சர்வம் சஹா ஹே பாதுவியே, நீ உன்னை தலையிலே சாதித்துக் கொள்ளும் எல்லா பக்தர்களுடைய குற்றத்தையும் பொறுத்துக் கொள்கிறாய், மேலும் அதை போக்கியும் விடுகிறாய். இப்படி உன்னுடைய மகிமையானதற்கு ஹே பாதுகையே, உன்னை வேதங்கள் பறக்கச் சொல்கின்றன. நீ உலகத்தை காப்பாற்றுவதாகவும் உன்னிடத்திலே எல்லையில்லாத குணங்களும் இருப்பதாக சொல்கின்றன. உனக்கு ஒரு அபாரமான ஐஸ்வர்யம் இருக்கு. ஆசுந்தால காப்பாற்றுற விஷயத்துல மிக்க மன உறுதியுடன் இருக்கிறாய். அந்த உறுதி மட்டும் இருந்தா போதாது, அந்த காப்பாற்றுவதற்கான சக்தியும் உன்னிடத்திலே நிறைய இருக்கிறது. நீ ஆசுந்தாருடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து அவர்களை மன்னிக்கிறாய், க்ஷமிக்கிறாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். இதற்கு மேலே சுவாமி துவேசிகன் இந்த பாதுகையே பூமி தேவிதான் சொல்லும்படியாக ஒரு பூமிக்கும் பாதுவைக்கும் உள்ளதான ஒற்றுமையை பட்டியலிட்டு காட்டுகிறார். அது எப்படின்னா, பூமி தேவியை எந்தெந்த சொற்கள் எல்லாம் அதனாலெல்லாம் நாம சொல்றோமோ அதே சொற்களை எல்லாம் இந்த ஸ்லோகத்திலும் பாதுவைக்கு பிரயோகித்து, இது பாதுகையும் பூமியும் மிக பொருத்தமுடையது, அபூர்வமான தன்னுடைய கவிதா சாமர்த்தியத்தினாலே இந்த ஸ்லோகத்தை வெளிப்படுத்துகிறார் நம் சுவாமி தேசிகன். ஸ்ருதீனாம் பூமி, ஸ்ருதிகளுடைய விஷயம் பாதுகையே, நீ வேதங்களாலே பேசப்படுபவள். வேதங்கள் என்ன சொல்கிறது? சத்யாம் பூமிர் திசஸ்தோத்ராதி, அதாவது திருவடிகளில், எம்பெருமானுடைய திருவடிகளில் இருந்து இந்த பூமி உருவாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. புவனஸ்ய தாத்ரி, நீ இந்த புவனத்தையே தாங்குபவளாக இருக்கிறாள். ஏன்? எம்பெருமானுடைய, எம்பெருமான தாங்கினா அந்த எம்பெருமானுடைய திருவடியும் தாங்கிறதா பாதுக? அப்போ எம்பெருமான் திருவடியிலிருந்து பூமி வந்ததுன்னு சொன்னா அந்த பூமியையும் சேர்த்துதானே பாதுகை தாங்கிறது. அதனால புவனஸ்ய தாத்ரி புனை அனந்த, எப்படி எல்லையற்ற மிக அதிகமான கல்யாண குணங்களை உடையவளாக பூமி தேவி இருக்கிறாளோ, அப்படிப்பட்ட எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவளாக ஹே பாதுகையே நீ இருக்கிறாய். ஐஸ்வர்ய விஷயத்தில் பூமியும் மிக அதிகமாக ஐஸ்வர்யங்களை கொண்டது, உன்னுடைய விஷயத்திலோ நிறைய ஐஸ்வர்யம். அதனாலே நீயும் ஐஸ்வர்யம் நிறைய உடையவள் பூமி தேவியை போலே. ஸ்வயம் ஸ்திரா, தான் ஸ்திரமாக உள்ளவள், நம் ஐஸ்வர்யத்தையும் ஸ்திரமாக வைத்து உதவுவள் பூமி தேவி. அதிலே மிக்க உறுதி உள்ளவளாகவும் பூமி தேவி இருக்கிறாள். ஆனால் நீ அதே போன்றே உன்னுடைய ஸ்திரத்தன்மையினாலே இந்த ஐஸ்வர்யத்தையும் ஸ்திரமாக வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் உதவுவதிலே உறுதியான உள்ளம் படைத்தவளாக இருக்கிறாய். நகா பாலைதும் ஷமா, நம்மை ரட்சிப்பதற்கும் பூமி பொறுப்பானவள், உகந்தவள், ஏற்றவள், மன்னிக்க ஆற்றலுடையவள். அதே போன்று பாதுகையே நீயும் எங்களை எல்லாம் ரட்சிப்பதற்கு பொறுப்பானவளே, வந்தவளே, மிகவும் ஏற்றவளே, மிகவும் ஆற்றல் கொண்டவளே, சர்வம் சகா எல்லாவற்றையும் பொறுத்து க்ஷமிப்பவள் பூமி தேவி. இந்த திருவடியே பாதுகைய தாங்கினா அந்த பாபத்தை ஒப்பிடுறாளாம். அதே மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருவிப்படியே அனவரதம் நீ தாங்குவதாலே அடியோர்களுடைய பாபத்தையும் போக்குபவளாக இருக்கிறாள். சௌரி பதாவணி ஹே பாதுகையே, ஹே ஸ்ரீஷகாரியே, துவம் நீதான் பூமி தேவி. இந்த ஸ்லோகமானது ஸ்லேடையாக பாதுகைக்கு பொருந்தும் சொற்களை, அதே சமயம் பூமிக்கு பொருந்தும் குறிப்பான சொற்களாக நாம் கொண்டோமானால் சுவாமி தேசிகன் அந்த கவிதா சாமர்த்தியத்திலே எவ்வளவு உயர்ந்தவர் அப்படிங்கிறத அந்த பூமியை பற்றி சொல்வதான சொற்களையே கொண்டு, அதாவது பூமி தாத்ரி அனந்தா விபுலா ஸ்திரா கமா சர்வம் சகா அவனி, இப்படி பல்வேறு பதங்களை பூமிக்கு அர்த்தமாக கொள்ளுவதைப் போலவே மிக சமத்காரமாக இந்த பாதுவீரனுடைய மகிமையை பற்றி பேசுகின்ற இந்த 55வது ஸ்லோகத்திலும் நம் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக அதே சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஆக பூமி தேவி ஸ்ரீ ஜடாரியான பாதுவீர்கள் இரண்டினுடைய குணங்களிலும் அதிகமான ஒற்றுமையை தான் காண்பதாக இங்கே மிக அருமையாக சாதித்திருக்கிறார்கள் சொல்லுங்கள். இன்றைய இந்த பாதுவாசர் இன்றைய சுருக்கமான ஒரு வியாக்கியானத்தேடிய தலைப்பட்டிருக்கிறேன். கவிதார்ஜித சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.